ஸ்ரீரங்கவீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவீடு தீந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோரித சாத்திரபிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தன ரங்கநாதி திராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாரி திராத்தம் பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்சதந்திரசுதா லட்சியாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசயமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபலசேவினம் ப்ரஹ்மதந்திரசுதந்திரஹரியம் பஜாமஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹயவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமதபினவ வாகீஷ ப்ரஹ்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தா சதாஹிருதீம் விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூக்தாம் சஞ்சீவயத்த கிள சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தாஸ்த சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணாண்ணமோ பகவதே புருஷாய தஸ்மை யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாயதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ பூயோ நம. சபாயை நம. முகுந்த மாலையில 11வது ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். மாபீர் மந்த மனோ விசிந்திய பகுதான்ற ஸ்லோகம். போன ஸ்லோகத்தினால ஆழ்வார் எம்பெருமான் கண்ணன் சர்வேஸ்வரனாக இருந்து கொண்டும் பரம போக்ய பூதனாக இருந்து கொண்டும் நம்மையெல்லாம் ரட்சிக்கிறார். ஆகையினால ஏ மனமே அவனை விட்டு பிரியாமல் அவனுடைய சிந்தனத்தையே தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய மனதுக்கு கட்டளையிட்டதாக பார்த்தோம். இங்க மறுபடியும் ஒரு கேள்வி வருது. என்னதான் எம்பெருமான் கண்ணன் சர்வேஸ்வரனாக இருந்தாலும் பரமபோக்ய பூதனாக இருந்தாலும் கூட நாம பண்ணின பாப்பங்கள் அவனை அண்ட விடாதே, நாம் பண்ணின பாப்பங்கள் நமக்கு சத்ருக்களா இருக்க, நாம் பண்ணின பாப்பங்கள் நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறப்போ எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவமோ எம்பெருமானுடைய பரம போக்யத்துவமோ நமக்கு கிடைக்காது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு இந்த கேள்விய மனசு கேட்கறதா வச்சுண்டு ஆழ்வார் இந்த கேள்விக்கு இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப அழகாக பதில் சொல்றார். ஏன்னா இந்த பாபங்கள் இருக்கு, எவ்வளவு நாளானாலும் பலனை அனுபவிக்காமல் மறையவே மறையாது. பாபங்களுக்கான பலன்களை நாம் அனுபவிச்சே ஆகணும். பிராரப்த கர்மாவா இருந்தால் ரொம்ப கஷ்டம், பலனை அனுபவிச்சால்தான் போகும். நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி அப்படின்னு மகாபாரதத்தில் கூட வருது. அப்படி இருக்கிறப்போ இந்த பாப பலன்களை அனுபவிக்காமல் நமக்கு வேற வழி கிடையாதுன்னு இருக்கிறப்போ எம்பெருமான் பக்கலிலே நம்முடைய தியானமானது எப்படி போகும்? எம்பெருமான் விஷயக்க சிந்தனத்தை நாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கேள்வி மனசுக்கு தோன்றதாக ஆழ்வார் எழுதுறார். இது மனசுக்கு தோன்றதா இல்லை, அவருடைய மனசுக்கு இல்லை, நமக்கே தோன்றது. இப்ப நாம சர்வேஸ்வரனை அடையணும்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னால் நமக்கு பலவிதமான தடங்கள் ஏற்படும். இது நியாயம். தடங்கள் அப்படின்னால் கர்த்தா கர்மா சாதனம் இது மாதிரியான விஷயங்கள்னாலே தவறு தடங்கள் ஏற்படும். கர்த்தாவினால தடங்கள், அடியன் ஒரு நல்ல காரியம் பண்ணணும், ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், யாரோ ஒரு பெரிய மனுஷால் நம்ம ஆத்துக்கு வந்துட்டா, அவளை மீறி போக முடியல. அப்படி இருக்கும்போது அது கர்த்தாவினால ஏற்படக்கூடிய தடங்கள், கர்மாவினால தடங்கள் ஏற்படும். அடியனால அந்த ஒரு இடத்துக்கு போக முடியல, எனக்கே ஜுரம் வந்துருத்து, அது கர்மாவினால தடங்கள். சாதனத்தினால தடங்கள், நான் கார்லேயோ பைக்லேயோ பஸ்லேயோ தான் அந்த இடத்துக்கு போகணும், ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியாதபடி ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் தடங்கல்கள் வரது சகஜம். அதுவும் இந்த மூன்று விதமான தடங்கல்கள் வரதுன்றது ரொம்ப சகஜம். அப்படி இருக்கிறப்போ எம்பெருமான் இடத்துல மட்டும் எப்படி நமக்கு தடங்கள் இல்லாமல் ஒரு சேர்க்கையானது ஏற்படும்? நமக்கு தடங்கள் ஏற்படுத்துறதுக்குன்னே பாபங்கள் காத்துன்றிருக்கு பலனை கொடுக்கறதுக்கு. அப்ப பாபங்கள் பலனை கொடுத்தே தீரும், இது சாஸ்திரம். அப்படி பாபங்கள் பலனை கொடுத்தே தீரும் அப்படின்னு இருந்தால் அது எப்பவானாலும் கொடுக்கலாம். அப்ப நாம எம்பெருமான் விஷேக சிந்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பாபங்கள் பலனை கொடுக்க ஆரம்பிச்சுடுத்துனா கண்டிப்பா ஒரு பொழுதும் எம்பெருமான் விஷயமான சிந்தனம் நம்ம மனசுல வரவே வராது. அப்ப இதுலேருந்து எப்படி மீள்றது? அப்ப எப்படி ஆழ்வார் போன ஸ்லோகத்தினால முரபிதி மா விரமஸ்வ அப்படின்னு எப்படி சொன்னார்? மா விரமஸ்வ, ஒருபொழுதும் அவனை விட்டு பிரியாமல் நில், அவனை விட்டு பிரியாதேன்னு சொன்னாரே. எப்படி ஆழ்வார் சொன்ன பாசுரங்கள்லாம் நம்ம பார்த்தோமே, நெஞ்ச விட்டு விலகாது இருன்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் எப்படி நடக்கும் இல்லையா? மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கணமே சொல்லினேன் இது சோரேல் கண்டாய் அப்படின்னாரே ஆழ்வார் திருவாய்மொழியில. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், அப்போ ஆழ்வார் சொன்னதை கேட்டுட்டு எப்படி நடந்துப்பேன் அப்படின்னு மனசு கேட்கறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஆழ்வார் ரொம்ப அழகாகவே பதில் சொல்றார். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா பதில் சொல்றார். மாபீர் மந்த மனோ விசிந்திய பகுதாம் யாமீஸ்திரம் யாத்தனா நாமீன பிரபவந்தி பாபரிபவா சுவாமீனு ஸ்ரீதரா ஆலஸ்யம் வியபனீய பக்தி சுலபம் ஜாயஸ்வ நாராயணம் லோகஸ்ய வியசனாபனோதனகரோ தாசஸ்ய கின்ன க்ஷமஹம். மாபீர் மந்த மனோ விசிந்திய பகுதா யாமீஸ்திரம் யாத்தனாஹ நாமீ ந பிரபவந்தி பாபரிபவஹ சுவாமி நனு ஸ்ரீதரஹ ஆலஸ்யம் வியபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் லோகஸ்ய வியசனாபனோதன கரோ தாசஸ்ய கின்ன க்ஷமா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் பார்த்தால், ஹே மந்த மனஹா, அதாவது மூடமான மனமே, யாமீஹி யமனுடைய சம்பந்திகளா இருக்கக்கூடிய, யம சம்பந்தி யாமி யமனுடைய சம்பந்திகளா இருக்கக்கூடிய, அதுவும் சிரம் மிக நீண்டதுமான யாத்தனாக தண்டனைகளை பகுதா அநேக பிரகாரம் விசிந்திய ஆலோசித்து மா பீஹி பயப்பட வேண்டாம், அமீ பாபரிபவா இந்த பாபமாகிற சத்ருக்கள் நகா ந பிரபவந்தி நமக்கு பாதிப்பதற்கு பாதிக்க சமர்த்தராக மாட்டார்கள் இந்த பாப விரோதிகள். ஏன்னா நகா நமக்கு ஸ்ரீதரஹா ஸ்ரீயப்பதியானவர் சுவாமி நனு சுவாமிதானே, ஆலஸ்யம் சோம்பல விட்டுட்டு, ஆலஸ்யம் வியபனீய சோம்பல அறவே நீக்கிவிட்டு, பக்தி சுலபம் நாராயணம் அந்த பக்தி சுலபனா இருக்கக்கூடிய அந்த நாராயணன ஸ்ரீமன் நாராயணன தியாயஸ்வ தியானம் பண்ணு, லோகசிய வியசன அபனோதனகரக, லோகத்தில் இருப்பவர்களுடைய வியசனத்தை போக்கடிப்பவர் யாரு அப்படின்னால் நாராயணன். தாசஸ்ய கிண்ணக்ஷமஹ, அந்த நாராயணன் லோகத்தில் இருக்கிறவாளுடைய வியசனத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய அந்த நாராயணன், தாசனா இருக்கக்கூடிய நம்முடைய பரத்தை, நம்முடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு சமர்த்தனாக மாட்டானா என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவான அர்த்தம் பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். வியாக்கியானத்துல பாட்டாச்சார சுவாமி இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்களை சாதிக்கிறார். அதுவும் ஸ்ரீ நாராயண சப்தம் தான் அங்க இருக்கு, ஆனால் ஸ்ரீமன் நாராயணன் தான் இல்லையா, சுவாமி நனு ஸ்ரீதரஹான்னு சொல்லிட்டு ஆலஸ்யம் வியபனீய பக்தி சுலபம் நாராயணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தியாயஸ்வ நாராயணம், அந்த நாராயணன் எப்பேற்பட்ட நாராயணன் ரொம்ப அழகா காட்டுறார் வியாக்கியானத்துல. ஆழ்வார் சொல்றாராம், மனச பார்த்து ஹே மூடமான மனசே, ஏன் அனாவசியமா பல விஷயங்களை சிந்திக்கிற, பல விஷயங்களை சிந்திக்காமல் பயப்படாமல் தைரியமா இருக்கணும் நீ. ஏன்னா நமக்கெல்லாம் சுவாமி யாருன்னு பார்த்தால் ஸ்ரீதரன் தான் சுவாமி. சுவாமி நனு ஸ்ரீதரஹா, ஸ்ரீதரஹா சுவாமி நனு, நமக்கெல்லாம் சுவாமி ஸ்ரீதரன் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுற? ஒரு சுவாமியா இருக்கிறவனுக்கு தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்க தெரியாதா என்ன? நாமெல்லாம் அவனுடைய சொத்து இல்லையா? ஐரதாத்மியம் இதம் சர்வம்னு சொன்னான் உபனிஷத்துல, இதம் சர்வம் ஏதது ஆத்மியம். அப்போ அதை காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு இல்லையா? சரி, ஒருவேளை அவன் காப்பாத்தாம போயிட்டால் கூட பெரிய பிராட்டி இருக்காளே, அவன் நம்மளை விட்டுருவலான்னா? அவன் தன்னுடைய சொத்தை தான் காப்பாத்திக்கணும், அது அவனுடைய கர்த்தவியம். ஒருவேளை அவன் காப்பாத்திக்காமல் போயிட்டாலோ, இல்ல காப்பாத்துற விஷயத்திலிருந்து மறந்து போயிட்டாலோ, நமக்குத்தான் பிராட்டி இருக்காளே, அவன் நம்மளை கைவிட்டுருவலான்னா? பிராட்டி சொன்னா அவன் கேட்டுதானே ஆகணும். சாதிக்கிறார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல பட்டர், பிதேவ த்வத் பிரேயான் ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே ஹிதஸ்ரோதோ விருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமேதத் நிர்தோஷஹ கைஹ ஜகதீதி த்வமுச்சிதைஹி உபாயைர் விஸ்மார்ய ஸ்வஜனயதி மாதா ததசினஹம். மகாலட்சுமியே, உன்னுடைய பர்த்தா இருக்கான எம்பெருமான் தப்பு பண்ண ஜனங்களிடத்துல ஒரு அப்பாவை போல இருந்துட்டு, ஏன்னா சுவாமி தேசிகனே மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு சொன்னார் இல்லையா, அப்படி ஒரு அப்பாவை போல இருந்துட்டு தொடர்ந்து ஹிதத்தையே சந்தோஷத்தையே கொடுத்துட்டு இருக்கான். யாருக்கு? தப்பு பண்ணவாளுக்கு கூட, தப்பு பண்ண ஜீவர்களுக்கு கூட அவன் சந்தோஷத்தை தான் கொடுத்துட்டு இருக்கான். ஆனாலும் சில சமயம் பார்த்தால் அவன் கலக்கமா இருக்கான், கலங்கிய திருவுள்ளத்தோடு அவன் இருக்கான். நாம கேட்கிறோம் மகாலட்சுமியை பார்த்து, ஏ மகாலட்சுமி என்ன இது, லோகத்துல யாருதான் குற்றமற்றவர்கள்? அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல குற்றம் பண்ணவாள் தானே, அதனால நீ ஒன்னு பண்ணு, துவம் உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய, தகுந்த உபாயங்கள்னால அவனை நாங்கள் செய்த குற்றத்தை மறக்கடிக்க செய்து எங்களிடத்திலே அவனை பிரியமாக இருக்க சொல். நீ எங்களுக்கு தாய் இல்லையா? உபாயைஹி விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினாம், நீ எங்களுடைய மாதா தானே, அப்போ அம்மாவுடைய வேலை அப்பாவுக்கு பிள்ளைகள் விஷயமாக நல்லதை எடுத்து சொல்றது, தப்பே பண்ணியிருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்து சொல்றது. அத பட்டர் இந்த இடத்துல காட்டுறார். அப்படி ஏன்னா பிராட்டியினுடைய சுபாவம் இந்த மாதிரி சுபாவம். அள்ளி மலர்கள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான் ஆழ்வார் சொன்னார். பெரிய பிராட்டியுடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே போரும், எல்லாத்தையும் மறந்துடுறான் இல்லையா. நகஸ்தின் நாபராஜ்யத்தினால எப்பேற்பட்ட விஷயம் அது. பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமான்னு சொல்லிட்டு நகஸ்தின் நாபராஜ்யத்தை யார் தான் தப்பு பண்ணல லோகத்துல, எல்லாரும் தானே தப்பு பண்றா, அதனால எல்லாத்தையும் எல்லாரையும் தண்டிச்சிட முடியுமான்னா. அப்படி பிராட்டி இப்படிப்பட்டவள் இருக்கிறப்போ நம்ம ஒரு பொழுது சீதரன் கைவிட மாட்டான் அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். அப்போ நாம என்ன அபராதங்கள் பண்ணியிருந்தால் கூட அந்த கஷ்டத்தை எல்லாம் பெரிய பிராட்டி போக்கடிச்சு பெருமாளே நம் பக்கலிலே பிரீத்தியோடு இருக்கிறதுக்கு அவள் வழி பண்றா. ஆகையினால சர்வலோக சமர்த்தனா இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்முடைய பரங்களையும் அவன் தாங்கிக் கொண்டு யாராருக்கோ நல்லதை பண்ணக்கூடிய பெருமாள் தாசஸ்ய கிண்ணக்ஷமஹா, தாசனுடைய க்ஷமத்தை போக்கடிக்காமலா விட்டுடுவான். அப்போ எம்பெருமான தியானம் பண்றதுதான் உச்சிதம் இல்லையா. ஏன்னா எம்பெருமான நாம தியானம் பண்ணால் ஒருவேளை எம்பெருமான் நம்மளை திரும்பி பார்க்காமல் இருந்தால் கூட நம் விஷயத்துல பிராட்டிக்கு பிரீத்தி ஏற்பட்டு பிராட்டி பெருமாளுக்கு கட்டளை இடுவாள் இல்லையா. அதனால ஆழ்வார் சொல்ற திருநெடுந்தாண்டகத்துல கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும் கமல வண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். அப்போ பெருமாள் பெருமாள் பிராட்டியினுடைய பித்தரா இருக்கான். அதுவும் புஷ்பவாசினியா இருக்கக்கூடிய ஸ்ரீதேவியிடத்துல பித்து கொண்டவனா இருக்கிறபடினால அப்போ சுவாமியினுடைய ஒரு சொத்தை காப்பாத்திக்க கூடிய ஒரு பொறுப்பு சுவாமிக்கு ஏற்படுறது, பிராட்டியினால ஏற்படுறது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றார் ஆழ்வார் இந்த இடத்துல, மனசே பயப்படாத பெருமாளை நீ தியானம் பண்ணாலே போறோம், அந்த பாப்பங்கள்லாம் தானா ஓடி போயிடும். எப்படின்னா ஆழ்வார் சொல்றார், பெரியாழ்வார் சொல்றார், எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே, நின்னுளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார், நம்மன் போலே வீழ்த்த அமுக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே, என்னை போட்டு அமுக்கிறது காத்துன்றிருக்கு என்னுடைய பாப்பங்கள் எல்லாம், நான் பண்ண பாக்கியம் நீ இருக்க என் பக்கத்துல, எம்பெருமானே நீ இருக்க, நீ என் பக்கத்துல இருக்கும்போது என்னை அமுக்கிறதுக்கு காத்துருக்க கூடிய என்னை அழிக்கிறதுக்கு காத்துருக்க கூடிய பாப்பங்கள் எல்லாம் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி எல்லாம் ஓடி போயிடும் அந்த இடத்த விட்டுட்டு, தூறுகள் பாய்ந்தனவே. அப்படி ஸ்ரீயப்பத்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் எனக்கு சுவாமியா இருக்கான், அவன் எனக்கு சுவாமியா இருக்கிறபடினால கண்டிப்பாக அமி பாப்பரைப்பவகா நக ந பிரபவந்தி, இந்த பாப சத்ருக்கள் நம்மை ஒருபொழுதும் அண்டாது, மனமே பயப்படாத அப்படின்னு. ஏன்னா பக்தி சுலபன் அவன் நாராயணன், பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் இல்லையா ஆழ்வார் ஆரம்பத்திலேயே. அப்போ பக்தியை உடைய அடியார்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடியவன் யாரு, எம்பெருமான் சீமன் நாராயணன். இந்த இடத்துல நாராயணன் போட்டார் ஆழ்வார் பதம். ஏன்னா சாதாரண நீ நீ நான் உன்னை தியானம் பண்ணுன்னு சொல்றனே அவன் சாதாரண ஆளா, நீ சாதாரண ஆளுன்னு நினைச்சுட்டு உதாசீனம் பண்றியா, அப்படியெல்லாம் அவனை உதாசீனம் பண்ணிட முடியாது. நாராயணன் எப்பேற்பட்ட நாராயணன் அவன், நாராயண சப்தத்துக்கு மூலமந்திராதிகாரத்தில் சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். நாராயணன்னா யாரு? ஜனகத்துவ, பிராபியத்துவ, பிராபகத்துவ, சுவாமித்துவ, ஆதாரத்துவ, சரீரத்துவாதிகளோடு கூடி இருக்கக்கூடியவன். அப்ப இத்தனை சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியவன் யாரு? நாராயணன். அப்ப அப்பேற்பட்ட நாராயணன் பக்தி சுலபனா இருக்கான். அப்போ பக்தி உடையவர்களுக்கு பாட்டாச்சார சுவாமி சொன்னார் வியாக்கியானத்துல, பக்தி உடையவாள் அவனை சுலபமா முந்தானையில முடிஞ்சுக்கலாம்னு சொன்னார். அப்படி பக்தியோடு இருக்கான். ஆலசியம் வியபனீயனர் ஆழ்வார். ஆலசியத்தை போக்கடிச்சுட்டு தானா வருவான் பெருமாள், தானா நல்லது பண்ணுவான், அவனா நல்லது பண்ணட்டும், எனக்கு கொடுக்கணும்னு தான் அவனா கொடுக்கட்டும் இல்லாம பெருமாள் பண்ணுவான் பெருமாள் பண்ணுவான்னு இருக்கூடாது. நாமோ ஆலசியத்தை போக்கடிச்சு அவனை தியானம் பண்ணணும். ஆலசியத்தை போக்கி அவனை தியானம் பண்ணோம்னா கண்டிப்பாக அவன் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் தாசன்.